ಶ್ರೀಮನ್ನೂತನ ರಂಗನಾಥಿರಾರಬ್ಧ ಆತ್ಮವಿದ್ಯಾಲಯ ಶ್ರೀಮನ್ನೂತನ ಲಕ್ಷ್ಮಣಾರಿತ್ರಾರ್ ಸಂಪ್ರಾಪ್ತ ತುರ್ಯಾಶ್ರಮ ಶ್ರೀ ವಾಸೇಂದ್ರ ಕಟಾಕ್ಷ ಸಂತರ ಸುಧಾ ಲಕ್ಷ್ಯಾತ್ಮಯೋಕಾಂಕ್ಷಿತ ಶ್ರೀಮನ್ನೂತನ ವಾಗಡೀಶಯಮಿನಂ ಭಕ್ತ್ಯಾಶ್ರಯಾಮೋ ಗುರು ನವ್ಯಭಾಗೀಶ ಯೋಗೇಂದ್ರ ಹಯಾಸ್ಯ ಪರಸೇವಿನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರಾರ್ಯಂ ಭಜಾಮ ಸ್ವಾತ್ಮಸಂಪದಂ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃದ್ಧಿ ಪರ್ಯಂತ ಯತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಗಣಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾನನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ ಶ್ರೀ ವಿಷ್ಣು ಚಿತ್ತಕುಲನಂದನ ಕಲ್ಪವಲ್ಲೀಂ ಶ್ರೀರಂಗರಾಜ ಹರಿಚಂದನ ಯೋಗದೃಶ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾಕ್ಷಮಾಂ ಕರುಣಯಾ ಕಮಲಾಮಿವಾನ್ಯಾಂ ಗೋದಾಮನನ್ಯಶರಣಶ್ಚರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಸಭಾಯೈ ನಮಃ. வேதமனைத்துக்கும் வித்தாகும் என்ற தலைப்பில் நாச்சியார் அருளி செய்ததான திருப்பாவை பாசுரங்களை பிரதிதினம் நாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம். இன்று தொடங்கி மார்கழித் திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்ற முதல் பாசுரத்தில் தொடக்கமாக ஆண்டாள் திருக்கல்யாண பரியந்தம் நாம் இதை அனுபவிக்க இருக்கின்றோம். நேற்றைய பொழுது தனியனுடைய அர்த்தத்தை பார்த்தோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் அதேபோல வியாசபகவானாலே அருளி செய்யப்பட்டதாக இருக்கக்கூடிய பிரம்மசூத்திரத்தினுடைய அர்த்தங்கள் இவைகளெல்லாம் நாச்சியாராலே அருளி செய்யப்பட்டதாக இருக்கக்கூடிய திருப்பாவையிலே எப்படி பொருந்துகின்றது என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். வேதத்தினுடைய ஐந்து விஷயங்கள் இந்த முதல் பாசுரத்தில் சொல்லப்படுறது. ஸ்பஷ்டமா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு, அர்த்த பஞ்சகம் அப்படின்னு சொல்லப்படுறது. நமக்கெல்லாம் தெரியும், சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் சாரத்தில் இதை மிக அழகாக விவரித்துக் கொடுத்திருக்கிறார். பிராபியஸ்ய பிரம்மணோரூபம் பிராப்துஷ்ட பிரத்யேகாத்மனஹ பிராப்தி உபாயம் பலம் செய்வ ததா பிராப்தி விரோதிச்ச வதந்தி சகலாவேதாக சேதிகாச புராணக்காக என்பதாக இந்த ஸ்லோகம். பிராபியஸ்ய பிரம்மணோரூபம் முதல், இதுதான் அர்த்த பஞ்சகத்தில் முதல். பிராப்தியம் என்பது நாம் அடைய வேண்டிய பொருள். அது யாரு, யாரை அடைய வேண்டும் அப்படின்னா பரபிரம்மத்தை அடைய வேண்டும். பரபிரம்மத்தினுடைய ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யம் ஆகியவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். புவனங்கள் எல்லாம் அவனுடைய ஸ்வரூபம், ரூபம் அப்படின்னால் அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகம், குணம் அப்படின்னால் சௌசீல்யம் சௌலபியம் வாத்சல்யம் இது மாதிரியான உத்தமமான கல்யாண குணங்கள், ஐஸ்வர்யம் அப்படின்னா அவனுடைய உபய விபூதி அதாவது லீலா விபூதி நித்திய விபூதி அப்படின்னு சொல்லக்கூடியதான உபய விபூதிகள். வைகுண்டத்துக்கு நித்திய விபூத்தின்னு பேரு, அதே மாதிரி வேதத்தில் திரிபாத் விபூதி அப்படின்னு சொல்றான். அத்யதிஷ்ட தசாங்குலம் நாம பிரதிதினம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய புருஷ சூக்தத்தில் வருது. உபய விபூதிக்கும் நிர்வாகனாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணன் என்பது பிராபியஸ்ய பிரம்மணோ ரூபம் அப்படின்றதுனால தெரிகிறது. பரமாத்மாவனுடைய சொரூபத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிராப்துஷ்ட பிரத்யேகாத்மனக அவனை அடையக்கூடியவனாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுடைய சுரூபத்தையும் நாம் நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். நமக்கு சுதந்திராத்ம பிரமம் கூடாது, கர்த்தத்துவ பிரமம் கூடாது, சரீரமேவ ஆத்மா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதே மாதிரி எல்லாம் நம்முடையது அப்படின்றதும் அகம்த்வ புத்தியும் மமதா புத்தியும் இருக்கக்கூடாது. இவனும் ஆனந்த குண பூர்ணகன் அப்படின்றது நாம் எல்லையில்லாத ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக இவன் தோன்றியிருக்கிறான் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் பிராப்திஷ்ட பிரத்யேகாத்மனா. பிராப்தி உபாயம் பக்தி பிரபத்தி, இதுதான் உபாயம். பிராப்தி பலம் அது மோக்ஷம். பிராப்தி விரோதி எம்பெருமானை நாம் அடைவதற்கு தடங்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த ஐந்து தான் அர்த்த பஞ்சகம் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த அஞ்சும் தான் வேதத்தில் ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்கு. வதந்தி சகலாக வேதா, எல்லா வேதத்திலையும் ரிக்கஜு சாம அதர்வணன் நான்கு வேதங்களுடைய பெயர்கள் நமக்கு தெரியும். இது இல்லாமல் எத்தனையோ சாகைகள் இருக்கு, ஏறக்குறைய 108 உபனிஷத்துக்கள் இருக்கு. இப்படி எல்லா விதமான வேதத்திற்கு உபபிரம்மணங்களாக பல இதிகாச புராணங்கள் இருக்கின்றன. இவை எல்லாவற்றிலும் ஸ்பஷ்டமாக தெரிவிக்கக்கூடிய விஷயம் எதுனா, பிராபியசிய பிரம்மணோ ரூபம், பிராப்திஷ்ட பிரத்யேகாத்மனா, பிராப்தி உபாயம், பிராப்தி பலம், பிராப்தி விரோதி என்று சொல்லக்கூடியதான அர்த்த பஞ்சகம். இந்த அர்த்த பஞ்சகத்தை நாச்சியார் வேதவனைத்துக்கும் வித்தாகுமாக இருக்கக்கூடிய திருப்பாவையில முதல் பாசுரத்திலேயே காட்டி கொடுக்கிறார். மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராட போருவீர் பொறுமினோ நேரழீர் அப்படின்னு தொடங்கக்கூடியதான இந்த பாசுரத்துல ரொம்ப அழகாகவே ஒன்னு ஒன்னும் எடுத்து சொல்றார் சுவாமி தேசிகன். எப்படி சொன்னார், அறிவுடன் ஐந்தறிவார் அருள் செய்ய அமைந்தனரே அப்படின்னு சொன்னார் சுவாமி தேசிகன். முதல் பாசுரம் திருப்பாவையில அர்த்த பஞ்சக ஞானத்தை நமக்கு உண்டாக்குகின்றதுன்றது பெரியவர்களுடைய அபிப்பிராயம். ஐந்து விஷயத்தை நமக்கு ஆச்சாரியர்கள் உபதேசிக்கிறார்கள். எது? இந்த அர்த்த பஞ்சகம். இந்த அர்த்த பஞ்சகத்தினுடைய அறிவு நமக்கு பூர்ணமாக இருக்க வேண்டும்னு தெரியிறது. சரி, நாம் அடையக்கூடிய பிரம்மத்தினுடைய சொரூபம் எப்படி இருக்கும்? பாசுர பிரகாரம் பார்க்கலாம். மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராட போருவீர் பொறுமினோ நிறையீர் சீர் மல்குமாய் பாடி செல்வ சிறுமியர்கால் கூர்வேல் கொடுந்துழன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோரி இளஞ்சிங்கம் கார்மேணி சங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணன். இது பிராபியசிய பிரம்மணோ ரூபம். பிராபியசிய பிரம்மணோ ரூபம் எது? சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியர்களில் தொடங்கி நாராயணன் பரியந்தமாக அடைய வேண்டிய பிரம்மத்தினுடைய சொரூபம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம்? சொரூபம், ரூபம், குணம், விபவம், ஐஸ்வர்யம் இவை அனைத்தையும் அவனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள் கூர்வேலு கொடுந்தொழன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேணி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணன் பரிபூர்ணஹா நாராயணன். இப்ப சேத்தனா சேத்தனாத்மகமான பதார்த்தங்களுக்கு அந்தரியாமியாக இருக்கக்கூடியதும் நாராயண சப்தத்தினால் தெரிகிறது. சேத்தனா சேத்தனங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய தன்மையும் நாராயண சப்தத்தினால் தெரிகிறது. அப்ப எம்பெருமானுடைய சொரூபம், குணம், ரூபம், ஐஸ்வர்யம் எல்லாமே இந்த நாராயண சப்தத்தினால விளங்குறது. சரீர சரீரி பாவம் இதெல்லாம் நமக்கு தெரிகிறது. பிராப்துஷ்ட பிரத்யேகாத்மனா. இப்போ மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராட போருவீர் போருமினோ நேரழீர். இப்போ எம்பெருமானை அடைய வேண்டும் என்றால் அவனை அடையக்கூடியவனான ஜீவன் எப்படி இருக்கணும்? சர்வதா எம்பெருமானை தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். எம்பெருமானே பரம்பொருள், நமக்கு அனைத்தையும் எம்பெருமானே கொடுக்கின்றான். பகவன் பக்திமபி பிரயச்சமே, அந்த பக்தியையும் எம்பெருமானே நமக்கு தருகின்றான். நமக்கே பறைதருவான், நமக்கே எம்பெருமானிடத்திலே பறை என்கிற மோட்சத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் நாம் தான். நமக்கு நமக்குத்தான் அவனால கொடுக்க முடியுமே தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியாது. நம்முடைய புத்தி எப்படி இருக்கணும்? துவை ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யி, துவைச்சா ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யி. வேற இருக்கக்கூடாது நம்முடைய புத்தி. எம்பெருமானை பற்றிக் கொள்வதற்கான உயர்ந்த மந்திரம் எது? அது நாராயண மந்திரம். அப்போ எப்படி நாம் எம்பெருமானை அடைய வேண்டும்? பக்தியின் மூலமாகவும் பிரபத்தியின் மூலமாகவும் அடைய வேண்டும். அப்ப எப்படி அப்படின்னா, தொத்பாத மூலம் சரணம் பிரபத்தியே, வேற எதுவும் நம்ம கேட்கல. எம்பெருமான் திருவடி வாரத்தில் தஞ்சம் கொள்ள வேண்டும். அப்ப நமக்கு யார் இருக்கா? எம்பெருமான் தான் இருக்கான். அவன் நம்மை ஆட்கொள்கின்றான். அப்போ பிராப்தி பிரத்யேகாத்மனா, பிராப்தி உபாயம் அதாவது பக்தி பிரபத்தி, நீராட போதுவீர், அது பக்தி பிரபத்தி இவைகளை குறிக்கக்கூடியதான பிராப்தி உபாயம். பிராப்தி பலம் பறை தருவான், பறை என்கிற மோட்சம். அப்போ பிராப்தி விரோதி நமக்கே அப்படின்ற அந்த அந்த ஏவகாரங்கள்லாம், சுதந்திராத்ம பிரமம் இருக்கக்கூடாது நமக்கு. எம்பெருமான் தான் நமக்கு கொடுக்க வேண்டும், நாம் அவனுடைய அவனால் ரட்சிக்கப்பட வேண்டிய வஸ்து. நமக்குன்னு சுவாதந்திரியம் கிடையாது. எத்யபி கர்த்திருவம் நம்மிடத்தில் இருந்தாலும் கூட சுவாதந்திரியம் நமக்கு கிடையாது. அதுதான் இந்த இடத்துல பிராப்தி விரோதியாக சொல்லப்படுகிறது. ஆகையினால இந்த முதல் பாசுரத்தில் அர்த்த பஞ்சக ஞானத்தை வேதத்திலே தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அர்த்த பஞ்சக ஞானத்தை ஆண்டாள் நமக்காக கொடுக்கிறாள் அப்படின்றத சொல்லிக்கொண்டு இந்த பாசுரத்தினுடைய உபன்யாசத்தை பூர்த்தி செய்து கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.